சூடும் வேளை அந்தி மாலை தோறும் நீலை இன்ப மாலை சூடும் வேளை அந்தி மாலை தோறும் நீலை ஏகாந்த மோகங்கள் ஏராளம் உண்டு கண்ணாடி கண்ணம் உண்டு மாலை சூடும் வேளை அந்தி மாலை தோறும் ஓடைத்தானே வாடையில் நான் போர்வைத்தானே